గతల టీఆర్ఏ సంటిమంటుల తార్మారే మైథిలి కాదిలి ఇన్నారు அவர் உண்மையால பண்ண சொன்னாரு மச்சாங்க தாண்டா தல நின்னாரே சைட்டடிக்க ஆசமச்சி மேரேஜ் பண்ணனு காதலிச்சி யாரு எவருன்னு தெரியாம லவ் அண்ணுந்த மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம மஜாக்கோ மாலுக்கோ ஏன் டைப் அது என்னன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. நல்லா சீன் சீன் மச்சான் மச்சான் ஏன் லைஃப் என் லைஃப் சீன் ஆகுது. ஓகே மஜாக்கோ மாலுக்கோ ஏன் டைப்னா எப்பவுமே ஜாலியாக இருக்குது என் டைப் அதுதானே ஃபர்ஸ்டோ சீன் சீன் மச்சான் மச்சான் என் லைஃப் நான் வந்து என் லைஃப் வேற மாதிரி இருக்கும் சொல்றது. மஜாக்கோ மாலுக்கோ அவன் டைப் எப்பவுமே ஜாலியாக இருக்கும் கோவப்படாமல் ஃப்ரீயாக இருக்கும் இது தனி ஒரு பாஷை ஆகுது. ஓகே ஐ ஃபைவ்னா ஹைஃபை ஹைஃபை வார்க்கை தேவையில்லை மாமா இன்னாடா இல்லை லோக்கல் இல்லை ஷார்ப்பாக வந்தோமாடா சவுகாட் பேட்டை இல்லை நீங்கள் எந்த ஏரியா சவுகாட் ஐஃபை வார்க்க தேவையில்லை மாமா இன்னாடா இல்லை லோக்கல் இல்லை ஷார்ப்பா வந்தோண்டா சவுகாட் பேட்டை இல்லை கிடைச்சிட்டன